രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തരിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ച ദേശസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃകുലപതേ നകുലാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്സ മഹദാഹ്വയ ഭക്തനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്തരേണുപരകാളയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനി പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ധീ ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴിതിനാളെന്തും തെൻകുരുഹൂരെന്തും മറുവിനിയ വൻപൊരുണലെന്തും അരുമരൈകள் അന്താതി ചെയ്താണ് അടീനയേ എപ്പൊഴുതും ചിന്തിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേണും ഇനത്താരെ എല്ലാതെരെഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറവിലേൻ എന്റെ ചടകോപൻ പാദങ്ങൾ യാമുടയ പട്ട് ഏന്റെ പെരും കീർത്തി രാമാനുസമുനിതൻ വായ്ന്ത മലർപാദം വണങ്ങുകേൻ ആയിന്ത പെരും സീരാർ ചടകോപൺ സന്തമിഴ് വേദം തരിക്കും പേരാത ഉള്ളം പെറ വാന്തികളും സോളി മതിലരങ്കർ വൺപുകൾ മേൽ ആന്ത തമിഴ്മറികൾ ആയിരമും ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தற்பேதித ശ്രീമത് ശ്രീ കുരുകേശ ക്ലിപ്ത ഷഠജിദ് വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശ കൃതജ്ഞയാ ശ്രുതി ശിരസൂര്യുക്ത സാരക്രമാത് വ്യാകുർവൻ നിഗമാന്ത ലക്ഷ്മണ മുനിർദത്താം മതി നിർമ്മലാം ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യാപി പിതാമഹസ്യ സുതം വരേണ്യം ശതകോപഭുക്തേഹ സഹസ്രസത്സംഖ്യക ഭാഷ്യകാരം ഷഠാരിനാമാനമഹം പ്രപദ്യേ. തിരുവായ്മൊഴിയിലെ നാം മുന്നാടി പാർത്ത ഒന്നും ദേവും என்கிற திருவாய்மொழி மிக முக்கியமானது என்பதாக சொல்வோம். பரதேவதா பாரமார்த்தியம் சொல்லக்கூடிய திருவாய்மொழி என்பதாக சொல்வதுண்டு. பரம்பொருள் உயர்ந்த தேவதையானவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை அடித்து சொல்லக்கூடிய இடம். அதனாலே கோயில் திருவாய்மொழியில நித்யான சந்திரத்திலே மிக முக்கியமாக ஒன்றும் தெய்வம் எடுத்திருக்க திருக்குறுகூர் எம்பெருமானுடைய பாசுரம் அப்படிங்கிறதும் விசேஷம். ஆழ்வாருடைய திவ்ய தேசம் அதுல சீவைஷ்ணவர்களுக்கு இதை விட சீவைஷ்ணவர் இல்லாதவர்களுக்கு ஒரு அழகான உபதேசம், அவர்களையும் சீவைஷ்ணவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழி அந்த ஒன்றும் தெய்வம் என்கிற திருவாய்மொழி. ஆழ்வாருடைய ஒன்றும் தெய்வம் கேட்டு பல சீவைஷ்ணவர் பல அவைஷ்ணவர்கள் தெரிந்த அவர்கள் சீவைஷ்ணவர்களாக அந்த கோஷ்டியை பார்த்து அந்த சீவைஷ்ணவ கோஷ்டியை பார்த்து கண்களிலே சந்தோஷம் பொங்க ஆழ்வார் இங்கே பொலிக பொலிக பொலிக என்று அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுகிறார் என்பதாக நாம் இங்கே சங்கதி பார்க்கிறோம். ஆக அந்த ஒன்றும் தெருவுக்கு அத்தனை வலிமை உண்டு. ஆழ்வார் காலத்திலேயே நிறைய பேர் தெரிந்து இருக்கிறார்கள். பிறகு பிறகு கேட்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றும் தெய்வம் ஆழ்வார் அருள் என அன்ற தினத்திலிருந்து இந்த தினம் வரை எத்தனை பேர் திரும்பியிருப்பார்கள் கணக்கே பண்ண முடியாது. எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் திரும்பி இருக்கலாம். இங்கே இப்போ ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த பொலிக புலிக என்பது அந்த ஒன்றும் தெய்வம் அதனுடைய ஒரு என்ன சொல்லலாம் எஃபெக்ட், அதாவது அதனுடைய ஒரு பாதிப்பு, அதனுடைய பலன். பகவானே உயர்ந்தவன் என்பதை தெரிந்த பாகவதர்கள் ஆகிறார்கள் நிறைய பேர். அப்ப பாகவத கோஷ்டி நிறைய இருக்கு. ஆக அந்த திருவாய்மொழியோடு சேர்த்து வச்சு இந்த திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணா அண்ணாருக்கும். அதனால்தான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இங்கேயும் ஆழ்வார் திருவாய்மொழி சொல்லும் போது பகவத் பரத்துவத்தை அழகாக எடுத்து சொல்லுகிறார். இந்த இடத்துலையும் பாகவத கோஷ்டி தான் சொல்லிட்டு இருக்க. பாகவத கோஷ்டியை சொல்லும் போது பாகவத கோஷ்டிக்கு பொலிக பொலிக பொலிக அப்படின்னு பன்னாண்டு பாடிட்டு இருக்க. ஆனா அந்த பன்னாண்டு பாடும் போது இவர் எம்பெருமானே உயர்ந்த தெய்வம் அப்படிங்கறதையும் கூட கூட சேர்த்து சொல்லிட்டு இருக்க. ஐயமொன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே உயிர் வகையத்தை கொண்டு ஊழி பெயர்த்திரும் கொன்றே அப்படிங்கிறார். நீங்கர்கள்லாம் அவைஷ்ணவர்களாக பிறந்தவர்களா? ரஜோ குணத்தினாலே அரக்கரர்களாகவும் அசுரர்களாகவும் பிறந்தவர்களா? அப்ப நீங்கள் மாற வேண்டும். இந்த கோஷ்டியை பார்த்து, இந்த ஸ்ரீ விஷ்ணு கோஷ்டியை பார்த்து நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதை சென்று தொழுதுயின் தொந்தி சிந்தையை சின்னிறுத்தியே, நீங்களும் அந்த தேவதைகளை விட்டு அனன்ய பிரயோஜனராய்க் கொண்டு எம்பெருமானை ஆசிரியித்து உஜ்ஜீவியுங்கோள் என்கிறார் அப்படின்னு இருக்கு. பிள்ளங்கி சுக்தி. அதனால அந்த உபதேசம் இங்கேயும் தொடர்ந்து வருது. முன்னாடி சொன்ன உபதேசம் எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு எம்பெருமானே உயர்ந்தோன் என்பதை அறிந்து அவனை ஆசிரியர்கள் சொன்னார் ஒன்றும் தேவன். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வைஷ்ணவ கோஷ்டியை பாருங்கோ, இவர்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இவர்கள் மூலமாகவாவது நீங்கள் புரிந்து கொண்டு, அதாவது பிள்ளாவுடைய அழகா ஒரு சீ சுக்தி இருக்கு என்ன கேட்டா, ஆதலால் அவனே சர்வேஸ்வரன். இப்படி அவன் சர்வேஸ்வரன் ஆகையாலும் ஸ்ரீவைஸ்வர்களாலே இந்த லோகம் பூர்ணமாகையாலும் நீங்கள் எம்பெருமானையே ஆசிரியத்து உஜ்ஜீவியுங்கள் என்கிறார். எட்டாவது பாசத்தில் இருக்கு. எம்பெருமானை நீங்கள் ஆசிரியங்கள், இந்த உபதேசம் இங்கேயும் இருக்கு. எம்பெருமானே சர்வேஸ்வரன் அப்படிங்கிற காரணத்தை முன்னாடி சொன்ன. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானே சர்வேஸ்வரன் அவன் ஆசிரியக்கணும் இருக்கட்டும், ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே இந்த லோகம் பூர்ணமாகையாலும். வைஷ்ணவ கோஷ்டி அதிகமாகிட்டு பாருங்க. அதனால உங்களுக்கு காரியம் கிடையாது, நீங்கள் நினைச்ச காரியம் நடக்காது. பொதுவா லோகத்திலே நிறையவே மெஜாரிட்டி எப்படி இருக்காலும் அப்படிதான் நாமும் நடக்கும். ஒரு ஊர் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் முதலான ஊர்களில் பார்த்தா பல பேர் திருமணம் நட்டுக் கொண்டிருப்பாங்க. அதாவது வைஷ்ணவர்கள் கோஷ்டியில இருக்கிறா திருமணம் நட்டுக்கிறது இருக்கட்டும், பெருமாள் சோதிக்க வரக்கூடிய சாமானிய ஜனங்கள் கூட திருமணம் நட்டுக் கொண்டிருப்பார். ஏன் அப்படின்னா, திருமணம் நட்டுக்கிற நிறைய பேர் இருக்காங்களோ, அப்ப அவளோட கூட நாமளும் திருமணம் நட்டுப்போம். அப்போ பாமரங்கள் திருப்பதியில் போனோம்னு வச்சுக்கோங்க, திருமலையில எல்லாரும் போய் திருமணம் நட்டுப்பாரு, மொட்டை அடிச்சு திருமணம் நட்டுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருப்பதியில மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லது. இதே திருப்பதி இல்ல வெளியில போய் மொட்டை அடிச்சா நாலு பேர் ஏதாவது கேட்பான், ஏன்பா மொட்டை அடிச்ச, என்னப்பா விஷயம், ஏன் இப்படி மாறிட்ட அப்படிங்குவாங்க. ஏன்னா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தலைமுடியோடு இருக்கணும், மொட்டை அடிக்கக்கூடாது. தலைமுடியோடு இருந்தால் அழகு, மொட்டைங்கிறது அழகை குறைக்கக்கூடியதுன்னு எண்ணம். ஆனா திருமலைக்கு போயாச்சுன்னா மொட்டை தான் அழுகிறது, மொட்டை இல்லாம இருக்கதை காட்டு. ஏன்னா அந்த மொட்டைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அங்க அதுக்குன்னு ஏற்பட்ட திகுதேசம் இல்லையா. அதுபோல ஸ்ரீரங்கம் முதலான திகுதேசங்களிலே போனோம், ஆனால் அங்கே திருமணம் நட்டுக் கொண்டு பல ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரகாசிப்பதை பார்த்து சாமானியனாக இருப்பவன் கூட திருமணம் நட்டுக் கொண்டு ஆக செய்வான். இப்ப ஸ்கூல்ல போனா கூட திருமணம் நட்டு நிறைய பேர் இருப்பான். இதே வைஷ்ணவர்கள் இல்லாத ஊர்ல போய் அங்க போய் திருமணம் நட்டுக்கணும், குடிமை வச்சுக்கணும், மொட்டை அடிச்சுக்கணும், இதெல்லாம் ஆரம்பிச்சா அவளுக்கே கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் போவான். இப்ப பார்த்தான்னா அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேன்னு அரக்கர்களாகவும் அசுரர்களாகவும் அதாவது எம்பெருமானை ஆசிரியிக்காமல் இருக்கிறவர்கள் அவர்கள் நிரம்பி இருந்த லோகத்திலே இப்ப நிலைமை மாறி போச்சு. அவருடைய ஒன்றும் தேவம் உபதேசத்தினாலே ஸ்ரீவிஷ்ணுவர்கள் நிறைய ஆயிட்டார். அப்ப அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் அரக்கர் அசுரர்கள் பிறந்தீர் உள்ளீரேன், இந்த ஸ்ரீவிஷ்ணுவர்களை பார்த்து இந்த கோஷ்டியை பார்த்து எங்களும் மாறிக்கோங்க, இவர்கள் தானே நிறைய பேர் இருக்காங்க, இனிமேல் உங்களுக்கு வாய்ஸ் கிடையாது, உங்களுக்கு மவுஸ் கிடையாது, உங்களுக்கு மதிப்பு கிடையாது, இவர்களுக்கு தான் மதிப்பு. எல்லா இடத்துலையுமே ஸ்ரீரங்க மாதிரி ஸ்ரீவேஸ்வரர்கள் நிறைய இருந்தா, ஸ்ரீரங்கத்துல இருக்கார்கள், மயிலாப்பூர்ல இருக்கார்கள், திருவள்ளிக்கேணியில இருக்கிறார்கள், காஞ்சிபுரத்தில இருக்கிறார்கள். சென்னையிலேயே நாம் பார்த்தோமானால் மயிலாப்பூர், திருவள்ளிக்கேணி, நங்கநல்லூர் இது போல திவ்ய இது போல இடங்கள்ல திவ்ய தேசங்கள் சமவாக இருக்கும் போது அங்கே அழகா எல்லாரும் திருவிட்டுவாங்க. சிவருங்கலத்தூர் இன்னும் சில இடத்துல அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் இந்த சீவீஸ்வரர்கள் நிறைய இருக்கிறதுனால நச்சை இல்லாமல் அழகா எடுத்துக்கலாம் எல்லாரும். அதனால உங்களுக்கு காரியம் இல்லை, வைஷ்ணவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்தை சொல்ற. எம்பெருமானே சர்வேஸ்வரன் ஆகையாலும் சீவேஸ்வரர்களாலே இந்த லோகம் நிரம்பி இருக்கையாலும் அதனால நீங்கள் மாறணும். இப்படி ஆழ்வாருடைய உபதேசம் அந்த ஒன்றும் தேவம் நேர்ந்து இதுலையும் தொடர்ந்து வரப்படினாலே இதுவும் மிக முக்கியமான ஒரு திருவாய் மொழி என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த திருவாய் மொழியில சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு சாரத்தை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று பார்த்த நாம் பார்த்த அழகான ஒரு பாட்டிலே ஒரு சாரம் ஒன்று இருக்கு. கருத்த மனமொன்றும் வேண்டா, கண்ண நல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே விரும்பினேன். எதை பத்தியும் நீங்க சந்தேகப்பட வேண்டாம், கண்ணனை தவிர வேற தெய்வம் இல்லை. அதனால் நீங்கள் எந்த கர்மங்கள் பண்ணாலும், வைதிக கர்மங்கள் எதை செய்தாலும் கண்ணனுக்காகவே அவற்றை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். நித்த நைமித்திக காமிய ரூப சர்வ கர்மங்களாலும் பரம புருஷனை ஆசிரியுங்கள் அப்படின்னு பிள்ளான் சாதிச்சிருக்க. எல்லா கர்மங்களும் செய்யணும். என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, அந்தந்த கர்மங்கள்லேயே சொல்லப்பட்ட தேவதைகள் நிறைய பேர் இருக்காளே, அவர்களை விட்டுட்டு எம்பெருமானை ஆசிரியங்கள்னா வந்து கர்மத்தில் உடனே அப்படின்னு கேள்வி வரும். அதுதான் கிடையாது அப்படிங்கறத இந்த பாட்டிலே அழகாக சொல்லியிருக்க, நேற்றே நாம பார்த்தோம். இப்ப எதுக்காக சொல்றேன், திருப்பி சொல்றோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறபடினால திருப்பி சொல்றோம். அதாவது பிள்ளான்னு சொல்லும் போது அக்னேந்திராதி சமஸ்த தேவதா அந்தரியாமியான பரமபுருஷனை ஆசிரியங்கள், அந்தந்த தேவதையை சொல்லியிருந்தா கூட அந்த தேவதைக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆசிரியங்கள் அப்படிங்கிற இது ரொம்ப ஆச்சரியமாக சாட்சா சுவாமி இங்க வியாக்கியான சாதிச்சிருக்க. திருவாரூர் எப்படி சாட்சா சுவாமி முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, முதல்ல அழகா ஒரு அவதாரிக்கு ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சமிருத்தியை வர்ணிக்கிற இடத்திலே தேவதா பாரமார்த்தியத்தை சாதிக்க அகங்கதம். ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சமிருத்தி தானே சொன்னார், தேவதையில உயர்ந்த தெய்வம் யாரு அப்படிங்கறத இந்த மார்க்கண்டேயன் கதையில முன்னாடியே சொல்லியாச்சேன். ஒன்றும் தேவன சொன்ன விஷயம் ஆச்சே, அது எதுக்கு இப்ப திருப்பி சொல்ற, அங்கேயே சொல்லி முடிஞ்ச கதையாச்சே. அது இப்போ ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டி அந்த வைஷ்ணவர்களுடைய பெருமை, வைஷ்ணவர்களுடைய சமிருத்தி, வைஷ்ணவர்களுக்கு பல்லாண்டு, அதுதானே இப்ப புலிக புலிகன்னு ஆரம்பிச்சிருக்க. இப்பவே மறுபடியும் ஏன் அதை சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்கிற. அது எதுக்காக இதை ஆழ்வார் சொல்ற அப்படின்னா, அதுக்கு பதில் திருவாயிரப்படி இருக்கான் அப்படின்னு அவர் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இந்த ஒரு கேள்வி வரும், இந்த கேள்விக்கு பதில பிள்ளார் சாதிச்சிருக்க. என்ன பதில் அப்படின்னா, மற்ற நாங்கள் ஆசிரியிக்கிற பிரம்ம ருத்ராதி தேவதைகள் ரட்சகராக மாட்டாரோ என்னில், அதாவது அந்த அவைஷ்ணவர்களை பார்த்து நீங்களும் இந்த வைஷ்ணவ கோஷ்டியில சேருவோ சேர்ந்து எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு சொன்னா, ஆனால் அவர்கள் கேட்பாராம், நாங்களே அந்த தேவதையை விட்டு வரணும், நாங்களே வைஷ்ணவ கோஷ்டிக்கு வரணும். ஆழ்வார்கள் என்ன நினைங்கன்னா, வைஷ்ணவ கோஷ்டி சமிருத்தியா இருக்கு, ஆழ்வார்க்கு இது போராது, இன்னும் கூட வரணும். இப்ப ஆழ்வாருடைய ஒன்றும் தேவை கேட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டா, ஆனா அதுவும் போறாது, இன்னும் நிறைய பேர் வரணும். அதனால வராதவாறு எல்லாம் கூப்பிடுற, நீ எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ என்பதாக கூப்பிடுறார். அரக்கரசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் வாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி அவைத்தவர்களா இருந்தா வாருங்கோ அப்படிங்கிற. அப்போ இப்படி விழிச்சு விழிச்சு, அதாவது கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு பாக்கிறார். ஆனா அப்ப அவர்கள்லாம் என்ன பதில் சொல்வா அப்படின்னு கேட்டா, நாங்க எதுக்கு வரணும், நாங்க ஒரு தெய்வத்தை ஆச்சரித்திருக்கிறோமே, அந்த தெய்வர்கள் அந்த தெய்வங்கள் எங்களுக்கு ரட்சகர்களாக இருப்பார்களே, அதனால நாங்க எதுக்கு இந்த உங்க கோஷ்டியில வைஷ்ணவ கோஷ்டியில வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்றதுக்காக தான் ஆழ்வார் வந்து நீங்க வைஷ்ணவ கோஷ்டிக்கு தான் வரணும். ஏன்னு கேட்டா, விஷ்ணு தான் சர்வேஸ்வரன், சர்வ கர்மத்தினாலேயும் ஆச்சரிக்கப்படுவான், உங்க தெய்வங்களை கூட ரட்சிப்போனவன் தான், உங்க தெய்வங்கள் ரட்சிப்பது கூட விஷ்ணுவின் மூலமாகத்தான், எந்திரமாவுடைய அனுகிரகத்தால் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. இதுக்குதான் மார்த்தண்டேயனும் கரியேன் மார்த்தண்டேயனும் சாட்சி அப்படின்னா சொல்றார். அதனால இந்த பிரகரணமே இதுக்காக தான் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆனால் அதுக்கு மேல அவ கேட்கிறாளாம், இது சொன்ன இதில் மார்த்தண்டேயனும் சாட்சி, ஆகையால் நாராயணனே சர்வேஸ்வரன், இதில் ஒன்றும் சம்சயிக்க வேண்டாம், ஆகலால் அவனை ஆசிரி இவள் அப்படின்னு சீ சுத்தி அவள் குதிரை ரொம்ப அழகா பண்ற. ஆனா அதுக்கு மேல என்ன கேட்பான்னா, அக்னி இந்திராதி தேவதைகளையும் ஆராத்தியதையா சாஸ்திரங்கள் பிரதிபாதியா நின்றனவிரே எண்ணில் அப்படிங்கிற. அதாவது அதுக்கு மேல என்ன கேட்பாள்னா, நீங்க இப்படி சொல்றதோ எம்பெருமானை ஆச்சரியம் என்ன, ஆனா வேதத்தை பார்த்தா அக்னியை குறிச்சு அபிஹோத்தம் பண்ணுன்றது, இந்திரனை குறிச்சு ஏதோ ஒரு யாகம் பண்ணு அப்படின்னு இருக்கு, இந்த மாதிரிதான் சொல்லியிருக்கு. வருணனுடைய உபஸ்தானம் சொல்லியிருக்கு, சூரியனுடைய உபஸ்தானம் சொல்லியிருக்கு, இப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்போ வேதத்துல சொல்லப்படி நாங்க செய்யணுமா, இல்ல நீங்க சொல்றவரைக்கும் செய்யணுமா, நீங்க எப்படி சொல்றவங்க. ஆனா வேதத்துல அக்னி இந்திராதி தேவதைகளை தானே ஆசிரியத்து கர்மங்கள் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கு, வைதிக பாஷே அப்படின்னு கேட்பாள். அதுக்குதான் ஆழ்வார் பதில் சொல்றார், கேள்விக்கு பதில் சொல்றார். மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும். என்கிட்ட நீங்களாம் வைஷ்ணவாளா ஆகும்போ வைஷ்ணவாளா ஆகும்போது சொன்னா போறாரு. அவர்களை நாம் பதில் சொல்லி அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அவர்களை தயார்படுத்த வேண்டும். அதனால ஒரு கேள்வி பேசிருக்கா அவர்கள், இதுக்கு வேதத்துல இத்தனை தேவதைகள் சொல்லியிருக்கா, அவர்கள் ஆசிரியர் கலந்தாலும் சொல்லியிருக்கா அப்படின்னா, அப்போ பிள்ளான் சமாதானம் சொல்ற, அப்படியன்று சாஸ்திரங்களில் சொல்லுகிறது. சாஸ்திரத்துல அப்படி சொல்லலையே, நீ அக்னியை அக்னியை பூஜிக்கணும், இந்திரனை இந்திரனை பூஜிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லல. பின்ன என்ன கேட்டா, எங்கனே எண்ணில் அக்னி இந்திராதி சமஸ்த தேவதா அந்தரியாமையா சரீரபூதனான பரமபுருஷனே சர்வகர்ம சமாராத்தியன் என்று ஆன பின்பு, சாஸ்திரம் சொல்றபடி பார்த்தோம்னா அக்னி இந்திரன் முதலானவர்கள்லாம் நடுவுல இருக்கா, இவர்களுக்குள்ளே அந்தரியாமையாக பகவான் இருக்கான், அவன் தான் எல்லா கர்மங்களாலும் பூஜிக்கப்படுபவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வேதமானது அக்னி இந்திரன் முதலானவர்களை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுருந்தா வரவாங்க, ஆனா அது உதவி எப்படி, மேல பகவானின்னா சொல்லியிருக்கு, இவர்களுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள எப்போ பகவான் அந்தரியாமையா இருக்கானோ அப்போ ஆராதனை பண்ணா அவருக்குள்ளேயும் தானே போகும், ஒருத்தர் இருக்கார் அவருக்குள்ள பகவான் இருப்பாருன்னா அவரை வரைக்கும் ஆராதனை போகத்தானே போகும். அதனால அந்த அவர்களுக்குள்ளே, அப்ப வேதம் என்ன சொல்றதுன்னா, அவர்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னா வேதம் சொல்லி, இதுதான் வேதத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிறது. அந்த தாத்பரியத்தை படி செய்யணும் அப்படிங்கிறது. இது எங்க சொல்லியிருக்கு வேதத்துல அப்படின்னா, சாஸ்திரா சுவாமி ரெண்டு மூணு வேதம் சொல்ற, இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாத்தஞ்சாயமானம் விஸ்வம் விபர்த்தி புவனசெனாபி அப்படின்னு ஒரு இடம், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாய பிரபுரே வச அப்படின்னு பகவத்கீதை வச்சனம், ஹவ்ய கவ்ய புகேகத்வம் அப்படிங்கிற வசனம் மகாபாரதம் நினைக்கிறேன். இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் இத்தியாதிகள் இங்கே அபிப்ரேதங்கள் அப்படிங்கிற, இதெல்லாம் இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்றவரும் இல்லையோ, பிள்ளான் சாதிக்கிறவரும் இல்லையோ, வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸ்ரீ பகவத் ராமானுஜர் என்ன பண்றேன்னு கேட்டா, ஒரு வேத வாக்கியம் எடுத்துருங்க பகவத்கீதா பாஷ்யத்துல, சதுர்கோதாரோ யத்ர சம்பதம் கச்சந்தி தேவைஹி சமானசீன ஆத்மா ஜனானாம் இருக்கு. சதுர்கோதாரா யத்ர சம்பதம் கச்சந்தி தேவை, சதுர்கோதாரானா அக்னிஹோத்திரம் ஜோதிஷ்ஹோமம் முதலான யாகங்கள் எல்லாம் எப்போ சிறப்பாக இருக்கு, எத்தனை சம்பதம் கச்சந்தி, எந்த விஷயத்துல அதெல்லாம் செல்வமாக ஆகிறதுங்க. ஒரு கர்மம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், கர்மங்கள் ஒரு கர்மமா இருக்க கூடாது, கர்மமே பண்ணக்கூடாது, அது ஒரு செல்வம். அப்படி பெரிய பாக்கியம். நம்ம சந்தியாவதனத்தை எடுத்துவோம், அக்னிஹோத்திரத்தை சொன்னா எல்லாருக்கும் புரியாது, பல பேருக்கு இப்ப புரியாது. இப்ப சந்தியாவதனத்தை எடுத்துவோம், சந்தியாவதனம் பண்ணுவது நம்ம கடன் அப்படின்னு சொல்றான், இது கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். ஆனால் சந்தியாவதனங்கிறது வெறும் கடன் இல்லை, வெறும் கடமையை தீர்ப்பது இல்லை. சந்தியாவதனங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு ஐஸ்வர்யம். நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், காத்தால வேலையிலையும் மத்தியானத்திலையும் சாயங்காலத்திலையும் எம்பெருமானை குறிச்சு இந்த மாதிரி ஆராதனம் பண்ணுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம் சந்தியாவதனங்கள். பகவானை சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஜெயஸ்ததா பவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாபன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஆரி இரண்மய வப்புகு திருத்த சங்க சக்கரஹா அப்படின்னு சொன்ன மாதிரி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நாம் அத்தியம் சந்திக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், கோயிலில் பெருவாள் இருக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயிலில் இருக்கிற பெருவாளுக்கு போய் நான் அத்தியம் சந்திக்கிறேன் அப்படின்னா முடியுமா? நம்மளால நம்மளை உள்ள கூட விடமாட்டோம். ஏன்னா அங்கே அர்ச்சகர்களுக்கு தான் அந்த பாக்கியம், கோயிலில் இருக்கிற எம்பெருமானுக்கு அத்தியம் சமர்ப்பிக்கிற பாக்கியம் அர்ச்சகர்களுக்கு, அந்த எம்பெருமானுக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கிற பாக்கியம் அர்ச்சகர்களுக்கு. அதே மாதிரி நமக்கும் ஒரு குறவும் இல்லை, எம்பெருமானை பூஜிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கும் இருக்கு. சூரியனை குறித்து அத்தியம் கொடுக்கும், சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் இவன் நாராயணன் அவன் சந்தோஷப்படுவான், அவனுக்காக பூஜை அப்படின்னு சந்தியாவன தினத்திலேயே பிரயோகத்துல பார்த்தா நல்லா தெரியும் நமக்கு எம்பெருமான் நாராயணன் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் போது இது சம்பத்து. சந்தியாவந்தனம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம். சதுர்கோதாரோ எத்திர சம்பதம் கச்சந்தி தேவை, இப்ப வேற என்ன சொல்றதுன்னு கேட்டா எந்த பரமாத்மா சேர்ந்திருக்கு அப்படின்னால்தான் அந்த கர்மாவானது சம்பத்தாக ஆகிறதா, ஒரு செல்வமாக ஆகிறது, ஒரு விசேஷ அனுஷ்டானமாக அது ஆகிறது. யாகத்துக்கெல்லாம் பெருமை என்ன அப்படின்னா வெறும் யாகங்கிறதுனால பெருமை இல்லை, அது எம்பெருமானுக்கான ஆராதனம் அப்படின்னா பெருமை. இது வியாசர் சொல்றார், யாகம் யாகமானபடினாலே பலம் கிடைக்கும், அதுக்கு எம்பெருமான் இருக்கு அப்படின்னு கேட்டார் ஒருத்தர், ஜெய்மினி மகரிஷின்னு ஒருத்தர். அவன் இந்த கேள்வி கேட்கிற, ஒரு கர்ம தானா பலம் கொடுக்கும்பா, அதுக்கு பலம் கொடுக்கிறவாரு எதுக்கு, இன்னொருத்தர் எதுக்கு அப்படின்னா, அப்படி இல்லை வியாசர் என்ன சொல்றாருன்னா யாகம்னாலே தேவ பூஜான் தான் அர்த்தம், எம்பெருமக்கா யாகம்ங்கிற பதத்துக்கே அதான் அர்த்தம். யாகம் பண்ணா எம்பெருமான் திருப்தி அடைகிறான், பிரீத்தி அடைகிறான், அவன் பலனை கொடுக்கறான், இப்படிதான் வேதம் சொல்லி. அதனாலே எம்பெருமானோடு சேர்க்கப்படினால்தான் யாகம்ங்கிறது யாகமாகவே இருக்கு, இல்லாட்டா சாதாரண கர்மமாக அது ஆயிடும். அதனால அப்படி சொல்லக்கூடாதுங்கிற வியாசருடைய சித்தாந்தம் இப்படி இருக்கிறபடினாலே ஒரு கர்மாவானது விசேஷ கர்மமாக அது சம்பத்தாக ஒரு செல்வமாக ஆகும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால. ஆக வேதத்துல எத்தனையோ வைதிக கர்மங்கள் பிற தேவதைகளை பற்றி சொல்லியிருந்தா கூட அந்த கர்மங்களுக்கு ஒரு சிறப்புங்கிறது எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலே இருக்கு. அதனால அதை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த கர்மங்கள்னாலே எம்பெருமானை நீங்கள் ஆச்சரியுங்கள், பரமபுருஷனை ஆச்சரியுங்கள் என்கிறார் அப்படிங்கிற. அதனால எல்லா கர்மும் இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய் அவர்க்கே இருவினே, என்னென்ன நீங்கள் சமர்ப்பிக்கிறீர்களோ அதையெல்லாம் எம்பெருமானுக்கே சமர்ப்பியுங்கள், எம்பெருமானுடைய மூர்த்தியாக பிற தேவர்கள் இருக்கிறார்கள், அந்த தேவர்களை சரீரமாக கொண்டு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே நீங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பற்றியான ஒரு பரதேவதா பாரமார்த்தியம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் கர்மங்களை பற்றியான ஒரு உண்மையும் நமக்கு புரியும். இந்த இடத்துல ஒன்றும் தேவன பரதேவதா பாரமார்த்தியம் கிடைச்சிருக்கு, ஆனா கர்மங்களை பற்றியும் அழகா இங்க கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அழகா சொல்றது ரொம்ப அழகான பாசனம், அடுத்த பாசனமும் இதே விஷயம்தான், அதற்கு அடுத்த பாசனமும் இதே விஷயம்தான். இனி இந்த விஷயத்தான் இன்னும் ரெண்டு விஸ்தாரம் சொல்லப்படுறேன். இன்னும் ரெண்டு பாசனத்துல வரப்போறது இந்த விஷயம். அதனால ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறபடினால சுவாமி தேசிகன் என்ன பண்ணார் அப்படின்னா, இது தேசிகனுக்கு பிடிச்ச சித்தார்த்தம் இல்லையா, சர்வ கர்மங்களும் பண்ணணும், கர்மானுஷ்டானங்கள் விடாத பண்ணணும், வேதத்தில் சொல்லப்பட்ட வைதிக கர்மங்கள் எல்லாம் அப்படியே நிலை நிறுத்தணும், அவன்தான் உண்ணம் உண்மையான வைஷ்ணவன் அப்படிங்கறத ரொம்ப தீர்மானமா அடிச்சு சொன்னவர் சுவாமி தேசிகன் தானே. அவர் இந்த திருவாயுமொழியுடைய சாரத்தை சொல்லும் போது கடைசியில சொல்றார், சர்வ கர்மே ஜியபாவே அப்படிங்கிறார், எல்லா கர்மங்கள்னாலும் ஆராதிக்கப்படுவோர் இம்பெருமான் அப்படிங்கிற. அதாவது எவிடோபுரிஷர் தாத்பரிய ரத்ராவளியில ஒவ்வொரு பாசுரத்திலிருந்தும் சாரமாக ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கிறார். இங்க வந்து எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பக்தர்கள் பாகவதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்றார். எப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா, அந்த பக்தர்கள் அனுபவிக்கிற விதம் இருக்கும், இந்த இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவித்து பக்தர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு மாதிரி வருது. அது ஒண்ணுன்னா சுவாமி தேசிக அந்த சாரத்தை எடுத்து கொடுக்கிற பாகோதி பிரௌடகாந்தௌ அப்படின்னு முதல் பாட்டிலே கடல் வண்ணன் பூதங்கள் தான், கடல் போலே உலகத்தை எல்லாம் தனக்குள்ளே வைத்தும் வெளியிலே வைத்தும் ரட்சிக்கக்கூடியவர். கடலானது சில ஜீவராசிகளை தனக்குள்ளே வைத்து ரட்சிக்கும், அப்புறம் வெளியில இருக்கிறவர்களுக்கும் கடல் தேவை, ஏன்னா கடல் இருந்தா மழையெல்லாம் நமக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் வந்து ரட்சிப்பவன் அப்படின்னு முதல் பாட்டினுடைய சாரம். இரண்டாவது பாட்டினுடைய சாரம், சரச துளசிகாலங்கிருத்தௌ அப்படின்னு நம்ம ஒண்ணுன்னா பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம், துளசி மலையை தரித்து இருப்பவன் மந்தார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். கடல் வண்ணன் பூதங்கள், மாதவன் பூதங்கள், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பக்தர்கள் இருக்கும் இல்லையா. அப்படி ஒவ்வொரு பாட்டுக்காக சொல்லிட்டு வர, முதல் பாட்டு பாசோதி புரௌடகாந்தௌ, இரண்டாவது பாசுரம் சரசி சரச துளசிகாலங்கிருதௌ, மூன்றாவது பாசுரம் தாத்ருபாவே அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. அப்போ இப்படி பத்து பாட்டுக்கும் சாரத்தை சொல்லி முடிச்சுட்ட. சுவாநாம் அர்ச்சாவநாதௌ சகல நியமனே அப்படின்னா சொல்லி முடிச்சுட்ட. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு விஷயம் சொல்றாரு சுவாமி, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. சுவாநாம் அர்ச்சாவநாதங்கிறது ஒன்பதாம் பாட்டினுடைய சாரம், சகல நியமனே அப்படிங்கிறது பத்தாம் பாட்டினுடைய சாரம், புனிதி போச்சு பதினொன்னாம் பாட்டு பழச்சு. அதுக்குதான் சொல்ற நித்யாசக்தை ஸ்வபக்தைஹி ஜகதக சமணம், தன்னுடைய பக்தர்களுக்கு கொண்டு லோகத்திலே பாபத்தை போக்கடிப்போன் நின்றுமான் அப்படிங்கிறது. இது பதினொன்னாம் பாட்டின் விசாரம், கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன் அடியாருக்கு அருள் செய்யும் அப்படின்னு அதுல இருக்கு. அது இருக்கட்டும், இங்க அது முடிக்கும்போது சுவாமி தேசிகர் சர்வ கர்மேத்ய பாவேன்னு ஒரு பதம் சேர்த்திருக்க, எல்லா கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் ஈடுபட்ட தொண்டர்கள் பக்தர்கள், இங்கே பூதங்கள் கடல் வண்ணன் பூதங்கள் மாதவன் பூதங்கள் சொல்றவர்கள் எல்லாம் பக்தர்கள்ல சாதாரணமானவர்கள், எம்பெருமானுக்காக நித்தகர்ம அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு அந்த நித்தகர்ம அனுஷ்டானத்தினாலேயே ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான் என்று அதிலே ஊறி நிற்கக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த ஆழ்வாருக்கு விவசாயம், அதனாலதான் அதையும் கூட சேர்த்திருக்க. அது ஏன் விவசாயம் அப்படிங்கிறது இந்த பாசுரங்கள்ல பார்த்தா தெரியுது, ஏன்னா ஆழ்வார் குறிப்பா இதெல்லாம் சொல்லிருக்காரு இல்லையா. இதெல்லாம் ஆழ்வார் சொன்னபடினாலே இந்த கர்மங்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்காரு இல்லையா. அப்போ அது கிடைக்கிறது இல்லாட்டா என்ன வந்தா கர்மங்களை பத்தி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்விதான். இந்த இடத்துல அதையும் சாக்ஷா சுவாமி சொல்றாரு. சாக்ஷா சுவாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அதாவது சாக்ஷா சுவாமி வரி சொல்றேன் பாருங்க, எம்பெருமானை ஆராதியுங்கள் என்று இவ்வளவே சொல்லலாமா இருக்க, சதுர்த்தவாதத்தாரு தத்தம் தேவதா சரீரகனை ஆராதியுங்கள் என்று இப்படி சொல்லுவானேன் என்ன அவதரிப்பிக்கிறார் அப்படிங்கிறார். எம்பெருமானை ஆராதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடல் அமையும், வேதத்துல எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா, அந்த தேவதைகளை குறித்து கர்மங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு, அந்த கர்மங்களை கொண்டு அந்தந்த தேவதைக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் இப்ப சொல்ற ஆழ்வார், இது சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு பதில் இல்லாம சாதிக்கிறான். அதாவது திருவாயுவினுடைய தாற்பயத்தை பிள்ளாம் சாதிக்கிறார். பிள்ளான் எழுந்த திருவாராயிர படி போலியோ அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத சாட்சாத்வம் சாதிக்கிறேன். அதை மூணையும் சேர்த்து வச்சு பார்த்தாதான் இந்த இடத்துல அழகா புரியும். எதுக்காக இத சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, அவ அப்படி கேட்கிறாளா, நீங்க எம்பெருமானை ஆச்சரியங்கள்னு சொல்றங்கோ, ஆனா வேதத்துல அக்னியை குறிச்சு அக்னிவத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்பாள். இந்திரனை பத்தி சொல்லியிருக்கேன்னு லோகத்துல எல்லாரும் கேட்பா இல்லையா. அதனால பல பேர் பல மதங்கள்ல பல பேர் பல மதங்களையும் சொல்றான். நாங்கள் சமமாக பார்ப்பவர்கள், வேதத்திலே சொல்லப்படி எல்லா தேவதைகளும் தெரிப்பவர்கள், நீங்க தான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னா அவர்களெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா. பதில் சொல்றதுக்கு வேதத்தையே பிரமாணமா வச்சு பதில் சொல்லணும். இது நம்ம கருத்து இல்ல, வேதத்தினுடைய கருத்து இது, இதிகாச புராணங்களிலே சொல்லப்பட்ட கருத்து இது அப்படின்னு வேத வாக்கியத்தை இட்டே அத அந்த தாற்பயத்தை நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் அழகாக அருளி செய்திருக்கிறார்கள். அதனால என்ன ஆச்சு கேட்டான்னா, பரம வைதிகம் பரம வைஷ்ணவம் ரெண்டும் உண்டு, இது ரெண்டும் தான் ஒண்ணு சேரும். பரம வைதிகமும் பரம வைஷ்ணவம் தான் ஒண்ணு சேரும். இது இல்லாமல் இல்லையா, அவன் வேதத்தினுடைய தாற்பயத்தையே புரிஞ்சுக்காமல் வைஷ்ணவன் இல்லாம இருப்பான். வெறும் வைஷ்ணவா இருக்கிறவன் வேதத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பான். அப்படி இல்லாமல் வைதிகன் இல்லாம இருப்பான் சில பேர் சாதாரணமா. இப்படி இல்லாமல் இது ரெண்டையும் சேர்த்து இருக்கிறான். அதான் பரம வைதிகன் சொல்றாரு, வெறும் வைதிகன் இல்ல, வைஷ்ணவர்கள்லாம் வைதிகர்கள் அப்படி இல்லாது, பரம வைதிகம் அதாவது வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை பூர்ணமாக கொடுத்து, வேத கர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கான மதிப்பை பூர்ணமாக கொடுத்து, பரம வைதிகமாக பரம ஆச்சாரத்தோடு கூட இருக்கிறவர்கள் யாருன்னா பரம வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற விஷயம். அதனாலே தத்தத் தேவதா அந்தரியாமியான அந்த தேவதைக்கு அந்தரியாமியான பகவானை நீங்கள் ஆசிரியுங்கள் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். கூட பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்தில், அதுலயும் இதையெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்க. அதுலயும் எம்பெருமான் தான் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படிங்கறதெல்லாம் தான் முதல்ல சொன்னார். எப்படி பிற தேவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவன் எம்பெருமான் தான், அவர்களுக்கெல்லாம் இன்னும் அந்த தேவதாங்கிற பதவியை கொடுத்தவன் எம்பெருமான் தான் அப்படின்னு இதெல்லாம் நிறைய சொல்ற. அதுக்கப்புறம் அந்தந்த தேவர்கள் எல்லாம் கூட பலன் கொடுக்கிறாளே அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லா தேவர்களும் பலன் கொடுக்கிறாளே அப்படின்னா எல்லாரும் பலனை கொடுப்பான், ஆனால் அந்த பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கணுங்கிற. தேவதா அந்தரங்கள் பக்கல் விஷமது துல்லியங்களான சுத்ர பலங்கள் கடுவ சித்திக்கும் அவை தாமும் பகவத் அதீனங்கள் அழகாக உள்ளார். விஷமது துல்லியமாக கிடைக்கும், விஷமும் தேனும் சேர்ந்து கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி சுகமும் துக்கமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பலனை தான் அவளால் கொடுக்க முடியும். ஏன்னா சாம்சாரிக பலன் தானே கொடுக்கறா, ஒரு ஒரு சொர்க்க பலனே தான் இருக்கட்டும், ஒரு சொர்க்க பலனே கொடுக்கறான்னு விட்டுப்போம், அங்க போய் சுகம் மாத்திரமா இருக்கானா இல்லையே, அங்கேயும் துக்கம் தானே கலந்துருக்கு. அதனால பகவானுக்கு அதீனமா இருந்து அவர்கள் அந்த பலத்தை கொடுக்கறான். எஸ்மாத் பரிமிதம் பலம் எங்கேயாலே அவர்களுக்கும் மோட்சம், அவர்கள் பக்கம் மோட்சம் விரும்பித்தும் கிடையாது. வந்தாலும் மோட்சம் வாக்கிட்ட கிடைக்காது, ஆனா எம்பெருமான் கிட்ட மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பலனை கொடுக்கறதெல்லாம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அதனால என்ன பண்ணணும் கேட்டான்னா, எம்பெருமானை குறித்து கர்மங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும். பிள்ளான் சாதிச்ச மாதிரி இத்தனை மிச்சிக்க காமிய ரூப சர்வ கர்மங்களாலும் அப்படிங்கிற காமியத்தையும் சேர்த்திருக்க. உள்ள காமியத்தை பண்ணா கூட எம்பெருமானை சேர்த்து பண்ணணும்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணும்போது சுவாமி சாதிக்கிறார், இந்த தேவதாந்தரங்களை பகவத் சரீரம் என்று அறியாதே பற்றினார்க்கு சார்வாதனாயிருப்பான் ஒரு சேவகன் ராஜாவின் உடம்பிலே சந்தனாதிகளை பிரயோகிக்க ராஜ சரீரத்தில் ஆத்மா பிரீதராமா போனே வஸ்து விருத்தியில் சர்வேஸ்வரனே ஆராத்தியன். ஆனாலும் ஏப்பிய தேவதா பக்தாக எஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கவுந்தேய எஜந்தி அவிதி பூரிவகம் என்கிறபடியே சாஸ்திரார்த்த வைக்கல்யம் உண்டானபடியாலே அவற்றில் சொன்ன பலம் விகலமாம். பகவத் சரீரங்கள் என்று அறிந்து சித்திர பலன்களை கடுகப் பெற வேண்டும் என்ற ராக விசேஷத்தாலே அவர்களை உபாசிப்பார்க்கு அவ்வோ பலன்கள் பூர்ணமாம் பூர்ணங்களாம். இப்படி அறிந்தால் பகவான் தன்னையே ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தாஸ்தி என்கிறபடியே பலாந்தரங்களுக்காகவும் பற்றினால் அந்த பலங்கள் அதிசயித்தங்களாம். அனன்ய பிரயோஜன அப்படின்னு அழகா சில விஷயங்கள் தான் சொல்லும். அதாவது பலம் கிடைக்கும், எல்லாருக்குமே பலம் கிடைக்காது, ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ வந்து பிற தேவதையை பூஜிச்சாலும் பலம் கிடைக்கும், என்ன பலம் கேட்டாலும் அந்த பலம் கிடைக்கும். ஆனால் அந்த பலம் எப்படி கிடைக்கும்ங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கோ, அந்த பலத்துல கிரேடு இருக்கு. சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, பலம் விகலம் அப்படின்னு ஒண்ணு, பூர்ணம் அப்படின்னு ஒண்ணு, அதிசயித்தம் அப்படின்னு ஒண்ணு, மூணு சாதிக்கிறார். விகலம்னா குறைஞ்ச பலம் தான் கிடைக்கும், பூர்ணம்னா நிறைஞ்ச பலம் கிடைக்கும், அதிசயம்னா ஸ்பெஷலா விசேஷமா கிடைக்கும் அப்படின்னா. பலன் பூர்ணமா கிடைச்சா போறாது, இன்னும் விசேஷமாக கிடைக்கும் அப்படிங்கிற இப்படி மூணு விதமா பிரிச்சிருக்க. யாருக்கு பலன்ல குறவு உண்டாகும், குறைஞ்ச பலனா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த பிற தேவதைகளை ஆச்சரிக்கிறவர்கள், அந்த பிற தேவதைகள்லாம் பகவானுடைய சரீரம் அப்படின்னு தெரியாமல், பகவானே அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு தெரியாமல் யார் பிற தேவர்களை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலன் எல்லாம் குறைவா வரும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள்லாம் அப்படி பிற தேவதைகளை பூஜிச்சா கூட எம்பெருமானை தான் பூஜித்ததாக ஆகும். ஏன்னு கேட்டா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான் இல்லையா, அப்ப அவன் வரைக்கும் போய் சேர்ந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி சாதிக்கிறார். சார்வாகனா இருப்பான் ஒரு சேவகன் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான், அந்த ராஜாவுடைய சேவகன் ஒருத்தன், அவன் நாஸ்திகனா. அவனுக்கு நாஸ்திகனான அப்படினாலே சரீரம் வேற ஆத்மா வேறன்னு அவன் ஒத்துக்க மாட்டான். சரீரத்தை காற்றும் அதிரிக்தமாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நாஸ்திகனா, சரீரம் தான் இருக்கு அப்படின்வான். அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, ராஜாவுக்கு சந்தனம் கொடுப்பான், சந்தனத்தை எழுச்சி கொண்டு வந்து கொடுப்பான். இது அவனுடைய வேலை. நல்ல சந்தனம், நல்ல புஷ்பம், இந்த மாதிரி ராஜாவுக்கு போக்கிய வஸ்துக்களை சந்தனம் புஷ்பம் வெத்தனை இதெல்லாம் கொடுப்பான். இது அவனுடைய வேலை. அவன் என்ன பண்ணுவான், ஸ்பெஷல்லா சந்தனங்கள் எல்லாம் கொண்டு வந்து விசேஷமாக நிறைய குங்குமப்பூ என்னென்னு ஒன்று எல்லாத்தையும் போட்டு ராஜாவுக்கு அழகா கொண்டு வந்து, ஏன்பா இதெல்லாம் யாருக்கு கொடுக்கற அப்படின்னா, ராஜாவுக்கு கொடுக்கற. ராஜா நான் யாரு, ஆத்மா தானேனா, ஆத்மா கிடையாது, சரீரம் தானே, சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. நான் ராஜ சரீரத்துக்கு தானே சந்தனம் பூசுறேன், ராஜாவுடைய உடம்புக்கு தானே சந்தனம் பூசுறேன், ராஜாவுடைய உடம்புக்கு தானே மாலை போடுறேன், ராஜாவுடைய உடம்புக்கு தானே வெத்தலை கொடுக்கறேன். நான் ராஜாவுக்கா கொடுக்கறேன், ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஆத்மாவுக்கா சந்தனம் பூசுறேன், இல்லையே உடம்புக்கு தானே சந்தனம் பூசுறேன், ஆத்மா எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு ஆத்மாவுக்கா மாலை போடுறேன், இல்லையே உடம்புக்கு தானே அவனுடைய தோல்டு தானே மாலை போடுறேன். அதனால என்னுடைய சித்தாந்தப்படியே, அவன் ஆஸ்திகன் சொல்றான், என் சித்தாந்தப்படி நான் உடம்புக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். சரி உனக்கு யார் சம்பளம் கொடுக்குறா, பண்றியோ இல்லையோ, பண்ணா உனக்கு யார் சம்பளம் கொடுக்குறா கேக்குற, உடம்பு கொடுக்கறதா இல்ல ராஜா கொடுக்கறானா? நீ விசேஷமாக சந்தனத்தை கொண்டு வந்தியானால் உனக்கு விசேஷமான வெகுமதி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. யார் கொடுக்கறா, உடம்பா கொடுக்கறது இல்ல உடம்புதான் கொடுக்கறது அப்படின்னா யாருக்கு பிரீத்தி வரும்? நீ சந்திரன் பூசினபடினாலே பிரீத்தி வந்துதானே ஒருத்தர் பலன் கொடுக்குற, யாருக்கு பிரீத்தி வருது? சரீரத்துக்கு பிரீத்தி வருதா இல்ல சரீரத்துக்குள்ள இழுக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பிரீத்தி வருதா? சரீரத்துக்கு பிரீத்தி வருதுன்னு சொல்ல முடியாது, சரீரத்துக்கு ஞானமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சரீரத்துக்கு எப்படி பிரீத்திங்கிறது வர முடியும்? அதனாலே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, சார்வாகன் நாஸ்திகனா இருக்கிறவன் சரீரத்துக்கு பண்றேன்னா பண்றான், ஆனா இதனாலே பிரீத்தி வருது ராஜாவும் ஆத்மாவும், அந்த ராஜா தான் பலனை கொடுக்கற, சார்வாகன் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரியாக சில பேர் என்ன பண்றா, பகவான நான் பூஜை பண்றேன்னு சொல்ல மாட்டான், அக்னியை பூஜை பண்றேன், இந்திரனை பூஜை பண்றேன்னு வா. ஆனா அக்னிக்குள்ளயும் இந்திரனுக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான், அவனுக்குதான் இந்த பூஜை எல்லாம் போய் சேரும், அது அவ ஒத்துக்க மாட்டான். பகவான் தான் பலன் கொடுக்கறான், அதையும் அவ ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்காமல் நான் அக்னியை பூஜிக்கிறேன், அக்னி எனக்கு பலன் கொடுக்கற, நான் இந்திரனை பூஜிக்கிறேன், இந்திரன் எனக்கு பலன் கொடுக்கற, நான் சிவனை பூஜிக்கிறேன், சிவன் எனக்கு பலன் கொடுக்கற அப்படின்னு சொல்றான். நான் கிரக நவகிரகங்களை பூஜிக்கிறேன், நவகிரகம் எனக்கு பலனை கொடுக்கறது நிறைய பேர் சொல்றேன் இந்த காலத்துல. ஆனா உள்ளுக்குள்ள அவ பூஜிக்கிறது யாருன்னா பகவான தான் பூஜிக்கிறேன். ஏன்னா பகவான் வரைக்கும் போகும், பிரீத்தி யாருக்கு வருதுன்னா பகவானுக்கும் வருது, பலன் யார் கொடுக்கறானா பகவான் பலன் கொடுக்கிறார். இது கிருஷ்ணனே சொல்லியிருக்கான், ஏபி அந்ய தேவதா பக்தாக எதந்தே ஸ்ரத்தையா அன்விதாக தேபி மாமேவ கௌந்தேய எதந்தி அவிதி பூர்வகம். யார் பிற தேவதைகளை பூஜிக்கிறார்களோ அவர்களை என்னதான் பூஜிக்கிறார், அவிதி பூர்வகம், விதி ஜானம் இல்லாமல். விதி ஜானம் வேதத்தினுடைய தாத்பரிய ஜானம் இல்லாமல் அவர்கிட்ட இந்த இடம் தான் சொல்றது நினைச்சு பூஜிச்சுட்டு இருக்கா. ஆனா உண்மையில என்னதான் சொல்றது அது அவளுக்கு தெரியல, தெரியாம பூஜிச்சுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், ஆனா அதுல குறைவு உண்டு. ஏன்னு கேட்டா நல்ல நல்ல சுகமே வரக்கூடிய பலன்கிறது கிடைக்காது. என்ன பலன் வேணும்னா அந்த பலனை கொடுத்து விட்டுருவான் அவ்வளவுதான். அப்புறம் அதனால வரக்கூடிய சுகமோ துக்கமோ கடைசியில் அந்த பலனை ஏன் கேட்டோம்னு கஷ்டப்படும்படி ஆயிடும். இந்த பலனை கேட்கறத கேட்காம இருந்திருக்கலாமே கஷ்டப்படும்படி ஆயிடும். அப்படி பலனை கொடுப்போம். அடுத்து இன்னும் ரெண்டாவது அடுத்த கிரேடு இன்னும் சில பேர் இருக்கா, அவர்களுக்கு பகவானை பத்தி தெரியும், இந்தந்த தேவதைகளுக்குள்ள அந்தரியாமையாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா கூட பலன் கேட்கும்போது சாதாரண பலன்களை கேட்கறான், மோட்ச பலன்லாம் கேட்கல, பகவான்கிற பலனை கேட்கல, சுத்திர பலன்கள். இந்த பலன்களை கேட்டு வாங்கி பகவான் நாராயணன் தான் கொடுக்கறான். என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் இப்படி எல்லாம் பேசுற, என்னை பொறுத்த வரைக்கும் பத்மநாபன் பெருமாள் தான், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குற அப்படின்னு கேட்டு அதனால சீவி இந்து லோகம் வேணும்னு கேட்க மாட்டான். அவர் எனக்கு சௌக்கியம் வேணும்னு இதெல்லாம் கேட்டுருக்கு. அப்ப பகவானே அந்த பலனை கொடுக்கறான், அவளுக்கும் பகவான் தான் கொடுக்கற, இவளுக்கும் பகவான் தான் கொடுக்கற. ஆனா இவளுக்கு பகவான் என்ன பண்றாருன்னா அவ்வளோ பலன்கள் பூர்ணங்களாம், அவ கேட்கிற மாதிரி நல்ல சமிருத்தியா பலனை கொடுத்துடுறாரு, அவளுக்கு சௌக்கியமா இருப்பான். அதுக்கப்புறம் மூணாவது யாருன்னு கேட்டான்னா சில பேர் பகவானே அந்தரியாமின்னு தெரிஞ்சிட்டு அப்போ அந்த பகவான் தன்னையே, அதாவது ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டான், பகவான் தான் எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுட்டு அந்த பிற தேவதைகளையே ஆசிரியிக்கிறான். அதாவது அதாவது முதல் முதல் கட்டக்காரன் என்ன பண்றான் கேட்டா பகவான் அந்தரியாமையா இருக்காங்கிறத ஒத்துக்கல, வெறும் பிற தேவதைகளை ஆசிரியிக்கிறான். ரெண்டாவது கட்டக்காரன் என்ன பண்றா, பகவான் அந்தரியாமையா இருக்கான்னு தெரியும் ஆனால் பிற தேவதைகளை ஆசிரியிப்பான். ஏன்னா எனக்கு அவர் அந்த பலனை கொடுக்கிறார். அதனால எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், இங்க திருவனந்தபுரம் கோயில ஒரு பெரிய நடராஜருடைய ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்கு, அதாவது கம்பத்துல ரொம்ப பெருசா இருக்கும், அதை நிறைய பேர் சேவிச்சுட்டு போவான். இவர் வைஷ்ணவ இருவர், இவரும் போய் அங்க போய் சேவிச்சுட்டு போவான். இவருக்கு பரணியாசங்கள்லாம் ஆயிடுச்சு, சமாசனம் ஆயிடுச்சு, பரணியாசம் ஆயிடுச்சு. அவர் போய் அந்த கம்பத்துக்கு போய் சேவிச்சு அவர் பிரதட்சம் மட்டும் எல்லாம் பண்ணிட்டு போவேன். இப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சமாசனம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பரணியாசம் ஆயிடுச்சு, நீங்க எதுக்காக வந்து நான் நடராஜர் கம்பத்தை இந்த மாதிரி பிரதட்சம் பண்ணுறேன். அவர் சொன்னார், கடைசி காலத்துல இவர் தானே ஓய் ருத்ர பூமியில தானே போகணும், நம்போ மயான பூமி தானே போகணும், அந்த பூமிக்கு இவர் தானே அதிபதி, அதனால இவர் இப்பவே நம்ம சொல்லி வச்சுப்போம், நம்ம உங்களுக்கு தானே வரப்போறேன் அப்படின்னு சிரிப்பா வேடிக்கையா சொன்ன, இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன் உங்க இடத்துக்கு தானே வரப்போறேன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம் கேட்டான்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா, பகவான் இருக்காருங்கிறது தெரியும், தெரிஞ்சும் கூட பிற தேவதை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா கடைசி காலத்துல உத்த பூமியில சிவன் தான் ஏதோ அங்க இவரை காப்பாத்த போறான் நினைச்சிட்டு இருக்கு. இன்னும் புரியல, வைஷ்ணவர் சிவனுக்குள்ள அந்தரியாமே பெருமாள் இருக்கான்னு தெரியும், ஆனா கூட அந்தந்த தேவதைகளை அந்தந்த பலனுக்காக நம்ம ஆசிரியிக்கலாம் அப்படின்னு ஆசிரியிக்கிறவர் கல்யோ. இவா ரெண்டாந்திரம், மூணாந்திரம் பகவான், மூணாவது கிரேடு யாருன்னா பகவானையே ஆசிரியப்பவர், எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானையே ஆசிரியப்பவர்கள் மூணாவது. அந்த மூணாவது இவர்களுக்கு அவ்வளோ பலன்கள் அத்திசயித்தங்களாம், அவளுக்கு ஸ்பெஷலா வரும். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த பலனை கொடுத்துட்டு அப்புறம் அந்த பலனுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுத்து மோட்சத்திலே ஆசையை உண்டாக்க பண்ணி மோட்சம் கொடுக்கிற வரைக்கும் பகவான் விடமாட்டான். முதல்ல இருப்பார் கல்வியோ பிற தேவதைகளை ஆசிரியத்தோடு அவருக்கு தேவதைகள்லாம் அந்த பலனை கொடுத்து விட்டுடுவான். ஏன்னா அவன் கணக்கு தீர்ந்து போச்சு, நீ செஞ்ச காரியத்துக்கு நான் பலனை கொடுத்துட்டேன் அப்படின்னு கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப அதனாலே அவளுக்கு துக்கம் வரும். ஆனா ரெண்டாவது கல்வியோ அவளுக்கு பலன் வரும், பெரிய அளவுல துக்கங்கள் வராது, அவள் திருப்தி போடுவான்னு வச்சுக்கோங்க, பூர்ணமா பலன் கிடைக்கும். ஆனா மூணாவது அதிசயம்னா அந்த பலனோட நிக்காமல் மோட்ச பலம் வரைக்கும் கொடுக்காமல் விடாது. என்கிட்ட வந்து இந்த பலனை கேட்டானே பகவான் நினைக்கிறான், அதனால இவனுக்கு இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். இப்படியாக மூன்று விதத்தை எடுத்து சொல்றார். ஆக பலனை கொடுக்கறது இப்படி விசேஷம். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் வந்து அந்தந்த கர்மங்கள்னாலே எம்பெருமானே ஆராதிக்கப்படுபவன் அப்படிங்கிறதையும் சொல்றார். இது பகவத்கீதையில எத்தனையோ இடத்துல சொன்ன விஷயம். இது ஏன் தேவதா பக்தாக அப்படின்னு பகவத்கீதையில் சொல்றாரு இல்லையா? கீதையில சொன்ன விஷயம் தான் அந்தவத்து பலம் தேசாம் அப்படிங்கிற தத் பவத் அல்பமேதாம் தேவான் தேவயசோயாந்தி மத் பக்தா யாந்தி மாமபி. அவர்களுக்கெல்லாம் பலம் அந்தவத்து, இப்போ கொஞ்சம் பலம் தான் கிடைக்கும். ஆனா என்னுடைய பக்தர்கள் எங்கிட்ட ஏதாவது கேட்டான்னு வச்சுக்காங்க, அப்போ அவளுக்கு மோட்சம் வரைக்கும் பலனை கொடுக்கும். முதல்ல இந்த சிரிப்பு சின்ன பலன் தான் கிடைக்கும். ஆனா கடைசியில கடைசியில் மத் பக்தா யாந்தி மாமபி அவ கடைசியில என்னையே வந்து சேருவார்கள் அப்படின்னு இங்கேயும் சொல்ற. பகவத்கீதையில ஏபி அந்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையா அன்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம் அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா சப்ருபுரேவச்ச அப்படிங்கிற. நான் தான் எல்லா யாகத்துக்கும் போக்தா, நான் தான், அதாவது பிரீத்தி அடைகிறோம் நான் தான், பிரபுனா பலனை கொடுக்கிறோம் நான் தான். நது மாம் அபிதானந்தி என்ன சரியா புரிஞ்சுக்கல நிறைய பேர். அதனால அவர்கள் ஏதேதையோ பண்ணிட்டு இருக்கிறார்கள் அப்படின்லாம் எம்பெருமானே பகவத்கீதையில சொன்ன விஷயம், வேதத்துல சொன்ன விஷயம், பகவத்கீதையிலே சொன்ன விஷயம். ஆழ்வார் திருவாய்மொழியிலே அதை தான் சொல்ற. அதைதான் சுவாமி தேசிகன் வந்து இங்கே ரகசிய திரைசாரத்திலே ரொம்ப விஸ்தாரமாக சாதிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் சர்வ கர்மேஜ்ய பாவேன எல்லா கர்மங்கள்னாலும் ஆராதிக்கப்படுவோன் எம்பெருமான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சாரமாக இந்த திருவாய்மொழியிலே நாம் எடுத்துக்கும்படியாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஒரு பாசம் ஒன்று பார்க்கலாம். இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியா அவருக்கே இருமணின்னு சொல்லியாச்சு. அடுத்தது இருக்கும் இறை இரு துண்ண எல்லா உலகுக்கும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே மறுத்திரு மார்வன் அவன் தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்று ஞாலத்து மிக்க மேவித்தொழுது உய்மினீரே. நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அந்தந்த தேவதைகளுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது அந்தந்த தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கிறீர்கள், அதனால் அந்தந்த தேவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் பலனை கொடுக்கிறார்கள் உங்களுக்கு என்று இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணவனே சீமன் நாராயணன் தான். அவன்தான் அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கான். அவன் தெய்வ நாயகன், தெய்வர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறவன். அவன் இந்த தெய்வங்களை எல்லாம் தன்னுடைய சரீரங்களாக வைத்துக் கொண்டு நீங்கள் தெய்வமாக இருங்கள் என்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். தெய்வமாக இருங்கள் அப்படின்னால் கர்மங்களாலே ஆராதிக்கப்படுபவர்களாக பலனை கொடுப்பவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக எம்பெருமான் அன்றைக்கு நிறுத்தினான், தெய்வங்களை நிலைநாட்டினான். அப்படிப்பட்ட சீவத்சவக்ஷத் ஆன எம்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாரும் கீதங்களை பாடிக்கொண்டு வெறுப்பு இல்லாமல் தேசமே துளியும் இல்லாமல் இந்த சம்சாரத்திலே கூட பகவத் அனுபவத்தினாலே ஆனந்தமே இருப்பவர்களாக இந்த உலகத்திலே நிறைந்து இருக்கிறார்கள். ஆகையால் அவைஷ்ணவர்களே, நீங்கள் போய் ஆதரித்து சேவித்து அந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு வேறு தலனை எதுவும் எதிர்பார்க்காமல் எம்பெருமானை ஆசிரியித்து உயிந்து போங்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இருக்கும் இறை இருக்குன்னா இந்த பாசத்தின் காரணம் என்ன கேட்டா, எம்பெருமான் தான் அவர்களை அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு பிள்ளான் கேட்கிற நடுவில் கேள்வி வருவான். கேவல இந்திராதிகளையே ஸ்வகர்மங்களாலே சமாராதித்து சுவாமிலிட புத்திர வஸ்வாதி பண்ணங்களை அவர்கள் பக்கலிலே பெற்றன்றோ எல்லாரும் புதிக்கிறது என்னில். அதாவது என்ன கேள்வி கேட்டா, நீங்க இப்படி சொல்றங்கோ, ஆனா எனக்கு தெரிஞ்சு 10 பேர் இருக்கா, அவர்கள்லாம் பரமாத்மா சிவன் நாராயணங்கிறத ஒத்துக்கல, நாராயணன் அந்தரியாமையா இருக்காங்கிறத அவ கவலைப்படல, அவர்கள் வந்து இந்திரனையும் சந்திரனையும் யவனையும் குபேரனையும் தெய்வங்களாக நினைக்கிறார். அந்த தெய்வங்களுக்கு பூஜை எல்லாம் பண்றா, குபேர பூஜை பண்றா, நல்ல பைசா கிடைக்கிறது. சூரிய பூஜை பண்றா, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. அப்ப அவர்கள் அந்தந்த பணங்களையும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் போன பாசத்துல என்ன சொன்னீர்கள் கேட்டா, எல்லா தேவதைகளுக்குள்ளுமே அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பலனை கொடுக்கறான்னு. ஆனா இவாத கேட்டா அது இல்லைங்கிறாவா, எம்பெருமான் பலனை கொடுக்கலையே, நான் எம்பெருமான பூஜிக்கலையே, நான் இவரை தானே பூஜிக்கிறேன், நான் சூரியனை தானே பூஜிக்கிறேன், நான் அக்னியை தானே பூஜிக்கிறேன், நான் குபேரனை தானே பூஜிக்கிறேன், நான் சௌக்கியமா இருக்கேனே, எனக்கு இவர்கள்லாம் பலன் கொடுக்கிறார்களேன்னு என்னுடைய நண்பர்கள் 10 பேர் சொல்கிறார். அப்ப அது என்ன, அதுதானோ உண்மை அப்படின்னு கேட்டா அதற்கு பதிலாக இந்த பாசுரம். அப்பா, அந்த தெய்வங்கள் பலம் கொடுக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அந்த தெய்வங்கள் அப்படி பலம் கொடுக்கும்படி பண்ணதே எம்பெருமான் தான். உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்காங்கிறது இவளுக்கு தெரியல. அவர்களை தெய்வங்களாக ஆக்கியதே எம்பெருமான். தெய்வம் தான் என்ன அர்த்தம் கேட்டா, வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கர்மத்தினாலே ஆராதிக்கப்பட்டு பலனை கொடுக்கிற நேரம் அந்த தெய்வம். வேதத்திலே சொல்லப்பட்ட யாகம் நிறைய இருக்கு, இந்த யாகத்திலே எதிராக ஆராதிக்கப்பட்டு பலன் கொடுக்கிறோம். இது நமக்கு கிடையாது, நம்ம மனுஷர்கள் நம்மளால தெய்வமாக முடியாது. நம்ம போய் நான் உனக்கு ஆராதனை பண்றேன், என்னத்தையும் அர்ஜம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கிறேன், எனக்கு பலன் கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு கிடையாது. பலனை கொடுக்கிற துப்பும் கிடையாது, ஆராதிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடையாது. ஆனா தேவர்கள் அப்படி இல்லை. லோகத்துல நிறைய பேர் தேவர்களை ஆராதிக்க, இந்திரனுக்கும் அக்னிக்கும் குபேரனுக்கும் எத்தனை இருக்கு, குபேரனுடைய போட்டோல மாட்டி வச்சிருக்கிறான் நிறைய பேர், ஆராதிக்கப்படக்கூடிய பெருமை இருக்கு, பலனையும் கொடுக்கறான். இதெல்லாம் எம்பெருமான் பண்ண ஏற்பாடு. நாட்டினான் தெய்வங்களாக அப்படின்னு, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோ ஒரு அருள் தன்னாலே அப்படிங்கிற நல்ல தெய்வங்களை எல்லாம் அந்த நாட்டி வச்சிருக்கான். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு விஷயம் வரும், கிருஷ்ணன் என்ன பண்றாங்க கேட்டா, மாயையை பிறக்க வச்சு நீ ஒரு பெண்ணாக பிற, பெண்ணாக பிறந்து நந்தகோபன் கிரகத்திலே இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து வசுதேவ கிரகத்தை பிறக்கிறேன், ரெண்டு பேரையும் மாற்றிக்கொள்ளலாம், அதுக்கப்புறம் உனக்கு பெருமை அதிகமாகும், உனக்கு அங்கங்கே கோயில் கட்டுவா, உனக்கு அம்பிகாவும் விஜயானும் வைஷ்ணவி என்னும் பல பெயர்கள்லாம் சூட்டுவார்கள், உனக்கு சஹஸ்திரநாமம் கூட நடக்கும், லலிதா சஹஸ்திரநாமம் முதலானதெல்லாம் சஹஸ்திரநாமம் வச்சு உன்னை விசேஷமாக கோயில் கட்டி பூஜிப்பார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணானா. அதான் பாருங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில், அதாவது விஷ்ணு சிவன் தேவி அப்படிங்கிற கேரளால, விஷ்ணு கோயில காட்டிலும் சிவன் கோயில் அதிகம் கேரளா, சிவன் கோயில காட்டிலும் தேவி கோயில் அதிகம், சக்தி கோயில் அதிகம் கேரள தேசத்துல மாத்திரம் சொல்றேன், ஒரு லோகம் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி ஒரு சிவனுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள் ஒருத்திக்கு எப்படி இத்தனை பெருமை, நான் பாகவதத்தை பார்த்தா தெரியும், கிருஷ்ணன் சொல்ல உனக்கு நிறைய கோயில் கட்டுவா, உன்னை கம்பத்துல கம்பத்துல வச்சு வச்சு பூஜிப்பா, உனக்கு அந்த பெருமையை நான் கொடுக்கிறேங்கிறான் கண்ணன். அந்த மாதிரியாக தெய்வங்களை தெய்வங்களாக நாட்டி வைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு. அதனால அது அவளுக்கு புரியல, அந்த தத்துவத்தை இங்க சொல்ற, நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, அனுபவத்தால் தான் பண்றான். ஏன்னா இப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பலனை கேட்கிறவன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவா, வேற எங்கேயாவது ஓடி போயிடுவான். அவனுக்கு பிடிச்ச விஷயமா இது கொடுக்கலன்னா அவன் வேற ஏதாவது லௌகிக வழியை பார்த்துப்பான், அது இல்லாம சாஸ்திரிய வழியில வரணும், இல்லாட்டா மதம் மாறிடும். சுருக்கம் சொல்றேன்னே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவியானவள் அதாவது சக்தின்னு சொல்லப்பட்ட தேவியானவள், அவளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, அவள் பலன் கொடுப்பான்னு நம்பிட்டு இருக்கான், இப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் வேற மதம் மாறி போயிடுவான், வெளிநாட்டுல அந்த மதத்துக்கு மாறி போயிடுவான். அதனால அப்படி மாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இத்தனை அவபாடுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கும் இறை இருத்து உண்ண, அந்த தேவர்கள்லாம் நாம் சமர்ப்பிக்கக்கூடிய இறை அப்படின்னா ஹவ்யம் கவ்யம் முதலானதெல்லாம் இதெல்லாம் இருத்து உண்ண, இதெல்லாம் நன்னா அனுபவித்து நாம் சமர்ப்பிக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் இருத்து இருத்துன்னா அந்தந்த தேவதைகளுக்கு சமர்ப்பித்து உண்ண, அந்தந்த பலன்களை நாம் புதிக்க வேண்டும் அப்படின்னு பகவான் ஏற்பாடு வந்திருக்காங்க. எல்லா உலகுக்கும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக, தன் மூர்த்தி தன்னுடைய மூர்த்திகளை எம்பெருமான் என்ன பண்றான், தன்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய உலகம் முழுக்க பகவானுடைய சரீரம் தான், அதுல சிலதை செலக்ட் பண்ணி தெய்வங்களாக ஆக்கியிருக்கான். இந்த லோகம் முழுக்க எல்லாத்திலும் நிறுத்தினான் தெய்வங்களாக, எல்லா லோகத்துக்கும் இவ்வுலகுக்கும் எல்லா உலகுக்கும் தெய்வங்களாக நீங்கள் எல்லாருக்கும் பரண கொடுங்கள் என்பதாக நிறுத்தினான். யாரு? அத்தெய்வநாயகன் தானே. அதனால்தான் தெய்வநாயகன் பெயர். தெய்வங்களை நிறுத்தி அவர்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் அவன் யாருன்னா மறுத்திருமாறுவன். மறுனா சீவத்சங்கிற அடையாளம். அந்த சீவத்சங்கிற அடையாளத்தை உடைய திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இல்லட்டா மறு திருன்னு பேசுகிறார். மறுனா சீவத்சம், திருனா லட்சுமி பிராட்டி, இவர்களை தன் மார்பிலே கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அதனால்தானே சீவத்சவக்ஷாகான் பெயர். சீவத்சவக்ஷாக ஸ்ரீ அப்புறம் இந்த வத்சம் ரெண்டு என்பவனுடைய திருமார்பில் இருக்கு அப்படின்னு கூட அர்த்தம். அப்போ மறுத்திருமார்வன் அவன் தன் பூதங்கள், இந்த எம்பெருமானுடைய பூதங்கள் அதாவது வைஷ்ணவர்கள் கீதங்கள் பாடி, இங்க பார்த்தாலும் பாட்டுகளை பாடி வெறுப்பின்றி, ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு வெறுப்பு கிடையாது, சந்தோஷமா பாடிட்டு இருக்கான். எங்க வெறுப்பு இல்லைன்னா சம்சாரத்தில் கூட வெறுப்பு கிடையாது. அதாவது வெறும் வேதாந்த படிச்சான்னு வச்சுக்கோங்க, சம்சாரத்தில் வெறுப்பு. ஆனா இந்த பூதங்கள் கீதங்கள் பாடுறாலே இவருக்கு சம்சாரம் கூட பிடிச்சிருக்கு. என்ன ஆனந்தமா பாடிட்டு இருக்கான், இங்கே எத்தனை நாள் வேணா பாடிட்டு இருக்கான். சம்சார ஏஷ பகவன் அபவர் ஜயேவா. சம்சாரமே போதுமேன்னு பேர் எனக்கு தேசிய சம்சாரமே போதுமேன்னு பேர் திருவங்கி ஆழ்வார். அதனால பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்றி, மனுஷனு கொடுத்த கொடுத்த வெறுப்பு கிடையாது, சம்சாரத்துல கூட வெறுப்பு கிடையாது, தேவதைகள் கிட்ட வெறுப்பு கிடையாது, எதையும் வெறுப்பு கிடையாது. என்ன வேலை இருக்கா? தேவதைகள் பழம் கொடுக்கணும் எம்பெருமான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அவன் இருக்கான். ஆனா தேவதைகள்கிட்ட போய் சில பேர் வெறுப்பு வாங்கிப்பான், சிவனா சி சி அப்படிலாம் சொல்லுவான், அப்படிலாம் கிடையாது. மனுஷர்கள்ட்ட வெறுப்பு காமிப்பான், அதுவும் கிடையாது. சம்சாரத்துல கூட வெறுப்பு கிடையாது. சம்சாரத்துலன்னா துக்கம் கொடுக்கக்கூடிய வசூல்கொள்ளு, அது கூட வெறுப்பு கிடையாது. என்ன ஆனந்தமா கீதங்கள் பாடிட்டு இருக்கான் வெறுப்பின்றி. ஏன்னு கேட்டானா அவர் சொல்ற வெறுப்பின்றி சாம்சாரிக தோஷகிருத்த விவாத விஷாதம் இன்றிக்கே இந்த சம்சாரத்திலும் பகவத் அனுபவ லாபத்தாதே கிருஷ்ணதா. சம்சாரத்தான் எம்பெருமான அனுபவம் இருக்கு, நான் அழகா பாடிட்டு இருக்கேன்னு, நான் அழகா எம்பெருமானை கண்ணார சேவிச்சுட்டு இருக்கேன், எம்பெருமானுடைய கதைகளை காதார கேட்டு இருக்கேன், எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயாலே நான் பாடிட்டு இருக்கேன், எம்பெருமானுக்காக கையாலே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த சம்சாரத்துல இந்த உடம்புலதானே இத்தனையும் கிடைக்கிறது அப்படின்னு உடம்பையே வெறுக்கணும், சம்சாரத்தையும் வெறுக்கணும், சீச்சின் உடம்பை வெறுத்து மோட்சத்துக்கு போனங்கிறதெல்லாம் இருக்கட்டும் சாஸ்திரம். இவர்களுக்கு வெறுப்பு கிடையாது. வெறுப்பின்றி ஞாலத்து மிக்கார் அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியிலே மிக்கார் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கான். மேவி தொழுது உய்மினி இதே, நீங்களும் மேவி அவர்களை ஆசிரித்து அவர்களோடு கலந்து இருந்து தொழுது ஆதரித்து தொழுதுன்னு அர்த்தம். மேவி தொழுது அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. மேவினா ரொம்ப ஆதரவோட நடக்கும், ஆதரவோடு செய்வீங்க எம்பெருமானை. இந்த கோச்சியில புகுந்துக்கோங்க, எம்பெருமானை ஆதரவோடு செய்வீங்க, உயிர்ந்து போங்கள். இங்க பாசுரத்தெல்லாம் தொழுது தொழுதுன்னு தான் வந்திருக்கு. போன பாட்டுலயும் இந்த பாட்டுலயும் மேவி தொழுது அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஆறாவது பாட்டுல அங்க சொல்லும் போதும் சென்று தொழுது உய்மின் தொண்டீர் அப்படின்னு சொல்லிருக்க. இதெல்லாம் தொழுது தொழுது மேவி தொழுது ஆசிரியத்துன்னா பகவானை ஆசிரியத்துன்னு அர்த்தமா, இல்ல இந்த பாகவத கோஷ்டியை ஆசிரியத்துன்னு அர்த்தமா அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்க. ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம் போல இருக்கு, வியாக்கியானங்கள்ல ரெண்டு அர்த்தமும் சொல்லியிருக்கான். அதுல இந்த பிரகரணத்தை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, பாகவத கோஷ்டியை ஆசிரியத்து, நீங்களும் அந்த பாகவத கோஷ்டியை ஆசிரியத்து, பாகவத கோஷ்டியை தொழுது உயிந்து போங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் இருக்கு. ஆனா பிள்ளாண்டு என்ன பண்றாருன்னா பகவானை அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்க. இந்த ரெண்டு இடத்துலயுமே நீங்களும் எம்பெருமானையே அனன்ய பிரயோஜனராய் கொண்டு ஆசிரியத்து உஜீவியுங்கள், நீங்க அந்த கோஷ்டியில போங்க, போய் எம்பெருமானையே ஆசிரியுங்கள் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி அங்கேயும் நீங்களும் அந்த தேவதைகளை விட்டு அனன்ய பிரயோஜனராய் கொண்டு எம்பெருமானை ஆசிரியத்து உஜீவியுங்கள் அப்படின்னு ஆறாவது பாட்டு சொல்றேன். எப்படிலாம் ஒவ்வொரு பாட்டிலும் எம்பெருமானே எம்பெருமானேன்னு சொல்ற, கோஷ்டிய சொல்ல முடியும், அது சொல்லல. ஏன் சொல்லலன்னு கேட்டா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, இந்த அர்த்தத்தையும் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோமானால் எம்பெருமானை ஆசிரியக்கணும், பிற தேவதைகளை ஆசிரியக்க கூடாதுன்னு இருக்கு. கோஷ்டியை பத்தி சொல்றதுக்கு பிரதானமா வரல, பிற தேவதைகளை ஆசிரியக்க கூடாது, எம்பெருமானை ஆசிரியக்கணும். அப்படி பிற தேவதையை குறித்து கர்மம் பண்ணுவதானால் அந்த தேவதைக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து கர்மம் பண்ணணும் அப்படின்னு இத்தனை விஷயங்கள்லாம் வருது இதுல. அதனால எம்பெருமானை ஆசிரிப்பதை சொல்வது இந்த இடத்திலே அழகா சங்கதமாக அடுத்தடுத்த பாட்டிலே அழகா வந்துட்டு இருக்குங்கிறபடினாலே அப்படி சொல்ற. பிள்ளான் ஸ்ரீசித்தனுடைய சுவாரஸ்யம், அதனால சுவாமி தேசியன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இங்க புலிக புலிக புலிகங்கிறது வைஷ்ணவ கோஷ்டியினுடைய வர்ணனம் தானே, ஆனா இதுல பாட்டினுடைய சாரத்தை எடுக்கச்சு எம்பெருமானை பத்தி தான் எடுத்திருக்க சுவாமி. எம்பெருமானை பத்தி எடுத்து இப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய கோஷ்டியை கொண்டு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னா போட்டிருக்காருங்க. ஆக எம்பெருமானை சொல்வதிலும் பரம தாற்பயம் உண்டு என்பதாக இங்கே தெரிகிறது. இருக்கும் இறைக்கு பிள்ளானுடைய ஒரு சீசுக்தி, இந்திராதிகளை எல்லாரும் சுவாதிகார அனுகுண கர்மங்களாலே ஆராதித்து ஸ்வ அபிலசிதங்களை பெற்று அனுபவிக்கும்படி அந்த சர்வேஸ்வரனான பரமபுருஷன்தானே ஸ்வசரீரபூதரான அந்த இந்திராதிகளை சர்வகர்ம சமாராத்தியராய் சமாராதிகாபிலசித பலப்பிரதான சமர்த்தராம்படி பன்னியருளினான். ஆதலால் அவனே சர்வேஸ்வரன். இப்படி சர்வேஸ்வரனாகையாலும் பகவதேக போகரான ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே இந்த லோகம் பூர்ணமாகையாலும் நீங்களும் எம்பெருமானியே அனன்ய பிரயோஜனராய்க் கொண்டு ஆசிரியத்து உஜ்ஜீவியுங்கள். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால உங்களை வந்து அதாவது இப்படிலாம் இங்க என்ன சாதிக்கிறான்னா, ஆழ்வார் பாட்டுப்படி அந்தந்த தேவதைகளை பலன் கொடுக்கும்படி அந்த தேவர்களுக்கு அந்த பவரை கொடுத்தது எம்பெருமான். நீங்க வந்து அந்த தேவதையை ஆசிரியிச்சு பலம் வாங்கிக்கணும் அப்படின்னு உங்களை ஆக்கினதும் எம்பெருமான். உங்களையும் அப்படி வச்சு அந்த தேவர்களையும் அப்படி வச்சவன் எம்பெருமான். அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற நீங்கள் அந்த கர்ம அபிலேஷன் நீங்க உங்க கர்ம அதிகார அனுகுண கர்மங்களே உங்களுக்குன்னு கர்மம் இருக்கும் இல்லையா, இந்த கர்மங்களாலே ஆசாரித்து அந்த கர்மங்களாலே பலனை பெற்று அனுபவிக்கும்படி அந்த பரமேஸ்வரன் உங்களை வந்து பண்ணி வச்சிருக்கான். இவர்களுக்கு பலன் கொடுக்கறதுக்காக இந்திராதிகளை அப்படி பண்ணி வச்சிருக்கான். அதனால ரெண்டு பேரையும் அப்படி ஆக்கி வச்சிருக்கான் எம்பெருமான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டான், அப்ப எம்பெருமானை தான் ஆசிரியக்கணும். அதனால அந்தந்த தேவதைக்குள்ளே அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆசிரியித்து அவர்களுக்கே கர்மத்தை செய்து உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாட்டினுடைய சாரத்தை சுவாமி தேவதா ஸ்தாபனாதௌ அப்படிங்கிற தேவதையை நிலைநிறுத்தினவன் லோகத்திலே நாட்டினான் தெய்வம் என்றும் சொல்லும்படியாக எல்லா தெய்வங்களையும் நிலைநிறுத்துவன், எல்லா தெய்வங்களையும் லோகத்திலே படைத்தவன், படைத்து மாத்திரம் இல்லாமல் தெய்வங்களாக ஆக்கி வைத்தவன் என்பெருமான் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரமா. அதனால தேவதா ஸ்தாபனாதௌ அப்படின்னு இதனுடைய சாரத்தை ரொம்ப அழகாக சொல்றேன். எம்பெருமானுடைய உயர்ந்த ஒரு குணத்தை நாம் அனுபவிக்கிறோம் இதன் மூலமாக. குறிப்பாக தேவதைகளையும் பற்றி எம்பெருமானையும் பற்றி புரிந்து கொண்டு நம் கர்மங்களை நித்திய கர்மங்களை நாம் சீரமைத்து செய்யும்படியாக இங்கே பிரகடனம் அமைந்திருக்கு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.